தலைப்பு போலச் செய்தல். போலச் செய்து போலியாகிறோம் நாம். அசலையும் வென்றேனடா போலச் செய்தே நான். நித்தம் சுயம் தேடுகிறேன் போலச் செய்தலில். யார் போல இங்கு யாரோ. இங்கு போலச் செய்தல் போராட்டங்களின் தீர்வோ.